one, charge! சிந்தும் பூஞ்சோலையில் ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர் கொண்டு வந்தேனம்மா காதல் வேகம் அந்த சுகம் கண்டுகொள்ள கொஞ்சம் இங்கே வந்தால் என்னம்மா சிந்தும் பூஞ்சோரையில் ஆயிரம் சேர்க்கும்.